ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ ಕಿರಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಗುರುಭ್ಯಃ ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋ ವಾಗಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ವಾದ್ಯಹುದಂ ಪಠಿ ಜಗದಾಂಬದೀಂ ವೇದಾಂತ ಗುರುಮುಖಾರ್ಜಿತ ವಾಗೀಸ ಪದಾರವಿಂದ ಮಧುಪಾಲಿಂ ಶ್ರೀ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಗಲಿಜಿನ್ ಮಣಿಮಾಲಾಂ ಮಂದಿಶೀಯಸು ಮಹಾರ್ಗಾಂ ದೇವೋ ನ ಶುಭಮಾತನೋತು ದಸಧಾ ನಿರ್ವರ್ತಯನ್ ಭೂಮಿಕಾಂ ರಂಗೇಧಾಮ ನಿಲಬ್ಧ ನಿರ್ಭರ ರಸೈರಧ್ಯಕ್ಷಿತೋ ಭಾವುಕೈಃ ಯದ್ಭಾವೇಷು ಪೃಥಗ್ವಿದೇಷ್ವನು ಗುಣಾನ್ ಭಾವಾನ್ ಸ್ವಯಂ ಬಿಭ್ರತಿ ಯದ್ಧರ್ಮೈರಿಕ ಧರ್ಮಿಣಿ ವಿಹರತೆ ನಾನಾಕೃತಿರ್ನಾಯಿಕಾ. ಸಿಎಫ್ಪತಿಯಾನ ಭಗವಾನ್ ಅವರುಡೇ ದಶಾವತಾರಂ அவதாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பகவானுடைய அவதாரமே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அப்படின்னு இருந்தாலும் அந்தந்த விசேஷ அவதாரத்துல பல தர்மங்கள் இருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் அந்த தசாவதார சன்னதியிலே அந்த பெருமாளை சேவிச்சு ஒவ்வொரு அவதாரத்தையும் அங்கு அப்பேற்பட்ட லீலைகளையும் அனுபவ ரூபமாக சொல்லி இவர் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். போன வாரம் வாமன அவதாரத்தை பார்த்தோம், பக்தனுக்காகவே எடுத்த அவதாரம் அப்படின்னும் பலி சக்கரவர்த்தியுடைய பெருமையை காட்ட, ஏன்னா தேவர்கள் வந்து பகவான் வந்து யாச்சகம் கேட்க போனாலும் பரவாயில்ல சொர்க்கம் அவாளுக்கு வேணும்னு நினைக்கிறாளாம். ஆனா மகாபலியோ வந்தது பகவான்னு தெரியும், சுக்கராச்சாரியார் சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் தானத்தை கொடுப்பேன், பரவாயில்ல என் பிராணமே போனாலும் பரவாயில்ல பகவான் வந்திருக்கேன் நான் தானத்தை கொடுப்பேன் சொன்னது மாக்க நான் மீறமாட்டேன்னு கொடுத்தானா அந்த பக்தனுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் காட்டணும்னு. உலோகம் அப்படிங்கும் போது நம்ம பூமி மட்டும் இல்ல, எல்லா லோகத்துக்கும் காட்டணும் அப்படின்னு பிரம்மலோக பரியந்தம் தன்னுடைய ஒரு திருவடியை எடுத்து அங்கேருந்து பிரம்மா கங்கா ஜலத்துல தீர்த்தம் திருமஞ்சனம் பண்ண அது வந்து ஒரு பெரிய வெள்ள கொடி போல, இவரது ஒரு பெரிய கொடி அதுல வெள்ள ஜெண்டா போல தெரியறதாம் அப்படி வர்ணிச்சு அப்ப ஏற்பட்ட அந்த திருவடிகள் நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னார். மகாபலிபுரியில பெருமையை சொல்ல அப்படின்னு. இதுக்கு அடுத்தது பரசுராம அவதாரம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு தினம், சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய அவதார திருநக்ஷத்திரம். இன்னைக்கு வந்து வைகாசி ரோஹிணி, திருக்கோஷ்டியூர் நம்பிதான் நம் பாஷ்யக்காருக்கு மந்திரார்த்தங்களை சொன்னவர். அதுக்காக எவ்வளவு வாட்டி கஷ்டப்பட்டு அப்ப மந்திரார்த்தங்கள் சொல்லி அதுக்கு உபதேசம் பண்ணேர் அப்படின்னு அப்பேற்பட்டவர் தான். நமக்கு பாஷ்யக்காருக்கு ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னும் அவருக்கு வந்து பிக்ஷை போடும்போது சில பேர் விஷம் வச்சு கொடுத்துட்டா அப்படின்னும் பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிதான் அங்கேருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வந்து பாஷ்யக்கார் அந்த வெயிலையும் ஆச்சாரியன் வந்திருக்கேன்னு சேவிச்சுட்டே இருக்கும்பொழுது அந்த வெயில்ல அங்க வந்து கிடாம்பி ஆச்சான் அப்படின்றவர் அவர் வந்து போரும் சேவி அந்த காலத்துலதான் சுவாமி போரும்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டே இருப்பாளாம். அதனால போரும்னு சொல்லுமே எங்க ஆச்சாரியின் வெயில்ல அவருடைய திருமேனி தகிக்கிறதே அப்படின்ன உடனே அந்த வெயில திருமேனி தகிக்கிறதுன்னு கூட பாக்காம ஒருத்தர் இருக்கேன்னா இனிமேல் இவர் தான் பிக்ஷை சாய்க்கணும் அப்படின்னு, ஏன்னா நாளை பின்ன பாஷ்யக்காரர் திருப்பியும் யாரும் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு இவரே இருந்து அப்படின்னு. அவர்தான் சுவாமி தேசிகனுடைய அம்மா வழியா வந்த தாத்தாக்கு தாத்தா அப்படி கிடாம்பி ஆச்சானுடைய வம்சம். அதனாலதான் அவர் வந்து அப்படி அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிதான் அவருக்கு வந்து இனிமேல் இவர் தான் பிக்ஷை சாய்க்கணும் அப்படின்னு பார்த்து இது பண்ணிரு. அப்பேற்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய திருநக்ஷத்திரம். அதுக்கப்புறம் நாவல் பாக்கம் ஐயா தாத்தையாரி மகாதேசிகன், குமார தாத்தையாரி மகாதேசிகன் அவருடைய திருநக்ஷத்திரம். கும்பகோணத்துல இன்னைக்கு வந்து சிறப்பாக நடக்கும் அப்பேற்பட்ட திருநக்ஷத்திரம். சாரங்கபாணி தாயார் ரெண்டு பேருமாக சேர்த்தி சேவையோடய இன்னைக்கு பெரிய மங்களா சாசனம் அங்க. அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் சுவாமி அப்படின்னு நம்ம தயாசதகத்திலையும் பார்த்தோம். பெருமாள் கோவில் சுவாமி அப்படின்னு நாவல் பாக்கம் சுவாமி நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் அவர் எப்படி வைராக்கியமா இருந்தார், கடைசி காலம் வரைக்கும் உஞ்சவர்த்தி எடுத்துதான் இருந்தார். அவர் வந்து பிருது கூட எனக்கு வாணாம் அடியேன் அப்படின்ற பிருதே போரும் அப்படின்னு இருந்தே அப்பேற்பட்ட மகான்களுடைய திருநக்ஷத்திரம். அவளுடைய திருநக்ஷத்திரம் நன்னாளே இன்னைக்கு நம்ம தயாசதகம் தசாவதார ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பரசுராமரையும் ராமாவதாரத்தையும் ரெண்டும் பார்க்கலாம் அப்படின்னு. பரசுராமாவதாரம் குரோதாக்னி ஜமதக்னி பீட்டனபவம் சந்தர்பயிஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராமபி சந்தத க்ஷயமா திருசப்த கிருத்வாட்சிதம் தத்வா கர்மணி தட்சிணாம் குவச்சனதாம் ஆஸ்கந்திய சிந்தம் வசன் அப்ரம்மண்யமபாகரோத் பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹி அப்படின்னு. இந்த பரசுராமரான பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹி அப்ரம்மண்யம் அபாகரோது அப்படிங்கிறார். அப்படின்னா அப்ரம்மண்யம் அமங்கலம், அந்த அமங்கலத்தெல்லாம் போக்கடிக்கட்டும், தீங்காமையெல்லாம் நம்ம கிட்டேந்து தீங்குகளை எல்லாம் போக்கடிக்கட்டும் அப்படின்னு எப்பேற்பட்டவனா பகவான் யாருக்கெல்லாம் அப்படின்னா பிரம்மாதி கீட்டம் பிரம்ம அப்படின்னு பிரம்மாதியிலிருந்து கீட்டம் புழு பூச்சி வரைக்கும் இந்த ஜீவாத்மா எல்லாத்துக்கும் இந்த லோகத்துல எல்லாருடைய அமங்கலமும் போக கடிக்கட்டும் அப்பேற்பட்ட முனிவர் அப்படின்னு. ஆனா இவர் எப்பேற்பட்ட முனிவர்னா முனிவர்களுக்கு கோபம் வருமா அப்படின்னா இவர் அப்பேற்பட்ட முனிவர் எப்படின்னா ஆரம்பிக்கச்சே சொல்றேன் குரோதாக்னிம் ஜமதக்னி பீட்டனபவம். ஜமதக்னின்றது பரசுராமருடைய அப்பா, அவருடைய பிதா. அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்றவன் ஒருத்தன் வந்து அவர் வந்து தபஸ பங்கம் பண்ண பார்த்தான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்து தபஸ் பங்கமானதுனால அவரை புசிக்கிட்டாராம். அவரே ஜமதக்னி, அவரே அக்னி மாறி. அவர் நினைச்சாலே உடனே ஒருத்தனை புசிக்கிட முடியும். அப்புறம் அவளுடைய பசங்கள்லாம் கோபப்பட்டு வந்து பரசுராமர் இல்லாத சமயத்துல ஜமதக்னியவே வதம் பண்ணிட்டார். அவர் மரணிச்சேன்ற விஷயம் தெரிஞ்சவன பரசுராமர் இனிமேல் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ராஜா அவன் வந்து ஒரு ராஜான்னா ஒரு க்ஷத்ரிய குலத்துல இருக்கிறவன், க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், அங்க இருக்கிற நல்லவாளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும். அதுல வந்து அதுவும் இப்ப ஏற்பட்ட ரிஷிகள்லாம் நம்ம ஒரு பூமியில இருக்கான்னா அவ என்ன நம்ம கிட்ட கேட்டா, அவ பாட்டுக்கு அவ காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணிச்ச, அதை பங்கம் பண்றதா? அவள்லாம் அப்படி தபஸ் பண்றதுனாலையும் பல பேர் வேதம் சொல்லி இங்க வந்து அவளுடைய கர்மாக்களை பண்றதுனாலையும் தானே இந்த கர்ம பூமி அப்படி பண்ண பண்ணதானே நமக்கு எல்லா இடத்துலயும் தர்மம் இருக்கு. மழை பெய்யறதுன்னா நமக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதுனா அப்படி நல்ல நல்ல தர்மங்கள் சிலும் இன்னமும் இந்த காலத்திலயும் சில நல்லவர்கள் இருக்கா அப்படின்னு தான். அப்பேற்பட்டவாளை போஷிக்கணும், துஷ்டர்கள் கிட்டே அவளெல்லாம் ரட்சிச்சு அவ தன் கர்மா பண்ண பண்ண பண்ண அந்த பூமியிலேயே நல்ல நெல் வளையும் மழை வரும் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு ருஷியை போய் இவன் போய் இது பண்ணானே அப்படின்னு இவளுடைய என்ன பண்றேன்னு பார் அப்படின்னு அத்தனை கத்திரியர்களும் கத்திரிய தர்மத்தை மீறினதுனாலையும் இந்த மாதிரி அதர்மமான ராஜா, அதர்மமான ராஜாக்கள் இந்த பூமியில இருந்தா ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு தப்புகள் நடந்தா அந்த இடத்துல கட்டுப்படுத்துறதே ராஜா. அப்ப அவனே தப்பு பண்ணிட்டா அப்ப அந்த லோகம் அப்ப அந்த பூமியில எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வேண்டியவாதான் இருப்பா, அவா தப்பு பண்ணது இவன் கண்டுக்க மாட்டான். அப்படி பார்த்தா எல்லா இடத்துலயும் தப்புகள் அதர்மங்கள் நடந்துட்டேதான் இருக்கும். எங்க அதர்மம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்கணும், அதுக்கான பனிஷ்மெண்ட் ஒரு ராஜா கொடுத்தே ஆகணும். தர்ம சம்ஸ்தாபனம் பண்றது அவனுடைய கடமை. அதை மீறினதுனால இப்ப ஏற்பட்ட அதர்ம ராஜாக்கள் இருந்தா இந்த பூமிக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணார்னா குரோதாக்னி, குரோதம் இப்படி கோபம், அப்படி அக்னி மாதிரி ஒரு கோபம். அந்த ஜமதக்னி பீடனபவம், ஜமதக்னி அந்த மகர்ஷியை பீடனம் கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே பவம் சந்தர்பயிஷன் கிரமாத் அப்படின்னு என்ன பண்ணார்னா அவருடைய பிதாவை அவளை திருப்திப்படுத்துற மாதிரி, அவர் மரணிச்சுட்டாரு இல்லையா, அவரை திருப்திப்படுத்துற மாதிரி சந்தர்ப்பைஷன் அப்படின்னும் பொழுதே தர்ப்பணம் அப்படின்றது. தர்ப்பணம் எதாலன்னா இந்த மாதிரி அதர்மம் பண்ற க்ஷத்திரியர்களை வதம் பண்ணி வதம் பண்ணி அவரோட கோடாலியில அடிச்சு அடிச்சு அதுல வர ரத்தத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணிடலாம். இதெல்லாம் ஜலத்துல தானே தர்ப்பணம் பண்ணுவா அப்படின்னா அந்த அளவுக்கு அத்தனை பேரை வதம் பண்ணிருக்கார் அப்படின்னு. அக்ஷத்ராமபி சந்தத க்ஷயமா திருசப்த கிருத்வா க்ஷிதம் அப்படின்னு அக்ஷத்ராமபி இந்த க்ஷத்ரியர்களே இல்லாம பண்ணிட்டு இந்த பூமியில எய்யுமா அப்படின்னா இந்த பூமியில எய்யுமா அக்ஷத்ராமபி அப்படின்ற ஒரு க்ஷத்ரியர்களும் இல்லாத சந்ததக்ஷ ஒரு தச்சான் வெட்டுற மாதிரி எல்லாரையும் அவருடைய குடாலில வெட்டி வெட்டி திருசப்தா அப்படின்னா 3 × 7 3 × 7 21 தலைமுறையான க்ஷத்ரியர்களை கிருத்வா வரிசையாக கிரமம் கிரமமாக ஒரு ஒரு தலைமுறையாக 21 தலைமுறையை வதம் பண்ணிட்டாராம். அப்படி யாரா எல்லா ராஜாவையும் மதம் பண்ணல. அதே பரசுராமர் காலத்துலதானே தசரதர் இருந்தேர், ஜனக மகாராஜர் இருந்தேர், அவெல்லாம் தர்மத்தில நிலைநாட்டின ராஜாக்கள். அந்த மாதிரி இல்லாம யாரெல்லாம் அதர்மங்கள் பண்றாளோ அவளை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காதான் வதம் பண்ணிட்டேன். எல்லா அவதாரத்தினோட விசேஷம் இதுல வந்து வித்தியாசம் இருக்கு. பரசுராம அவதாரமும் பலராம அவதாரமும் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் கிடையாது. ராமாவதாரம்னா பகவானே ராமனாக அவதாரம் பண்ணேன். தசரதருக்கு கௌசல்யக்கும் அவரே புத்திரராக அவரே அவதாரம் பண்ணேன். ஆனா இது எப்படின்னா ஒரு ஒரு ஜீவாத்மா ஆல்ரெடி இருந்த பரசுராமர் அப்படின்ற ஒரு ரிஷிக்குள்ள இந்த கோபத்துல அவரும் உள்ள பூந்துட்டாராம். இவருக்கு வந்து சகாயம், ஏன்னா ஒருத்தர் எப்படி யுத்தம் பண்றதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு வீரன்னா இவ்வளவு சைன்யத்தை தான் அடிக்க முடியும்னு இருக்கு. 21 தலைமுறையும் ஆவேசமாக அடிக்க முடியுமா, அதுவும் ஒரு மகரிஷியால் அடிக்க முடியுமான்னா அது முடியாதே. அதனால என்னன்னா அதுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருந்தார், பகவான் அவருக்குள்ள அவதாரம் பண்றார் அப்படின்னு. பகவானே பரசுராமர் இல்ல, பரசுராமருக்குள்ள ஆவேசமாய் பகவான் வந்தேர் அப்படின்னு ஆவேசாவதாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அனுப்பிரவேச அவதாரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அந்த 21 தலைமுறை அழிச்சவுன்னா அதுக்கப்புறம் ராமாவதாரத்திலேயும் அகங்காரமாக இருந்ததுனால ராமரே திருப்பியும் அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி எல்லாம் எடுத்துட்டேரு. அந்த அவதாரம் அந்ததுலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பரசுராமர் இருந்தார், அவர் சிரஞ்சீவியாக இருந்தார். இருந்தாலும் அங்கிருந்து ராமர் அன்னைக்கே அந்த சக்தி எல்லாம் எடுத்துட்டேர் அப்படின்னு ராமாவதாரத்து சமயத்தில் அவர் இது ஆயிட்டேர். அப்புறம் முன்னாடி மாதிரியே ஒரு ருஷியாக இருந்தேர். அப்படி அக்ஷத்ராமபி சந்தத க்ஷயமா த்ரிசப்த கிருத்வா க்ஷதிம் அப்படின்னு தத்வா கர்மணி தட்சிணாம் குச்சனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன் அப்படின்னு. கர்மணி அப்படிங்கும் பொழுது ஒரு யாகத்துல குச்சனதாம் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் வேள்வியிலே, அப்போ யாகம் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் தானம் கொடுப்பா இல்லையா, அப்ப இவர் அந்த க்ஷத்திரியர்கள் எல்லாம் அடிச்சா அவளுடைய பூமி அவளுடைய ராஜ்யம் மொத்தம் இவருக்கு தானே. ஆனா அந்த பூமியை மொத்தம் இந்த பூமி அவர் எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அது அத்தனையுமே அவர் வந்து தானம் கொடுத்துட்டாராம் கஷ்யபர் அப்படின்ற ஒரு மகர்ஷிக்கு. தத்வா கர்மணி, தத்வா கர்மணி தட்சிணாம் குச்சனதாம் அஸ்கந்திய சிந்தும் வசன். எல்லா பூமியும் அவருக்கு தானம் பண்ண உடனே இப்ப அவர் எப்படி அங்க இருக்க முடியும்? பூமியை தானம் பண்ணிட்டேன்னா திருப்பி கொடுத்ததுலயே நானும் இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்பதான் இவர் என்ன பண்ணாருன்னா கடல் கரைக்கு போய் சிந்தும் வசன் அப்படின்னு கடல்ல அந்த ஒரு பெரிய அவருடைய கண்டப்பாறையை எடுத்து போடும்போது அந்த ஜலம் கொஞ்சம் தனியா போச்சாம். அதுதான் அந்த இடத்துல பூமியில அந்த பூமியில அவர் இருந்து அவர் நிவசிச்சுட்டார் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு கேரள தேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேரளான்றது அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆனதுதான் பரசுராமர்னால. பரசுராமர் அந்த அந்த சமுத்திரத்திலிருந்து கொஞ்சம் அவர் கட்டளி போட்டதுனால அந்த ஜலம் பின்னாடி போய் அங்க இருந்து அந்த பூமி தான், அதுதான் கேரள தேசம். இன்னைக்கும் பார்த்தா பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னே உண்டு. பரசுராமா கோவில் அப்படின்னு ஒண்ணு உண்டா, தசாவதார சன்னதியில பரசுராமர் இருக்கே. ஆனா பரசுராமருக்கே தனி கோவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவனந்தபுரத்திலேயே அனந்த பத்மநாபன் கோவில், அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல பரசுராமருக்கே ஒரு பெரிய க்ஷேத்திரம் உண்டு. ஏன்னா அந்த கேரள தேசம் தான் பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்றபடினால. அப்பேற்பட்ட குரோதாக்னிக ஆன ரிஷி தர்மத்துக்காகவே எல்லாரையும் வதம் பண்ணவர் அப்ரஹ்மண்யம் அபாகரோத். நமக்குள்ள இருக்கிற அந்த அமங்கலத்தை எல்லாம் எங்கேருந்துன்னா அபாகரோத்து பகவான் அப்ரஹ்ம கீட்டம் முனி, பிரம்மால இருந்து ஒரு புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவாத்மாவுடைய அமங்கலத்தையும் போக்கட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம பார்த்ததுல பரசுராமாவதாரம் ஆவேசாவதாரம், அதுக்கப்புறம் அவர் இருக்கிற எல்லா க்ஷத்திரியர்களும் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை வதம் பண்ணேர். மதம் பண்ணேறேன்னா நம்ம இதே தான் தயாசதகத்துல பார்த்த அதே உதாரணம் தான். நம்ம வந்து ஒருத்தனை கொல்றதுக்கும் மிலிட்ரியில இருக்கிறவா சத்ரு தேசத்துல இருக்கிறவனோட யுத்தம் பண்ணி கொலை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரிதான் இது தர்மம், அதர்மம் பண்றவாள் இருக்கணும் அப்படின்றதுக்கே எடுத்த ஒரு அவதாரம். ஏன்னா லோகத்துல மத்தவா எல்லாம் தர்ம மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆயுதத்திலிருந்தே காத்தவீரியார்ஜுனன் அப்படின்றவன் அவ அப்பா கிட்ட நடந்த தப்புனால இவர் மதம் பண்ணேர் அப்படின்னு. இது ராமாயணத்திலயும் நிறைய இடத்துல வருது. அங்கதன் வந்து ரெண்டாவது வாட்டி தூது ராமாயணத்துல வந்து, முதல்ல வந்து ஹனுமார் தூது போனேர் சுந்தரகாண்டம் தெரியும். அதுக்கப்புறம் சமுத்திரத்துக்கு இந்த பக்கத்திலேயே அந்த பக்கம் தாண்டி போன உடனே கூட அப்பயாவது ராவணன் மாறுறானா அப்படின்னு அங்கதன் அனுப்புறேன், நீ போய் பேசு. ராவணன் இப்ப கூட வந்து அவன் க்ஷமாப்பண கேட்டா நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு ராமர் சொல்றது. அவ்வளவு குணம் உள்ளவர், எடுத்த உடனே யுத்தம் பண்ணல. ஒரு ராஜா எப்ப யுத்தம் பண்ணுவேர் அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்கு. முதல்ல வந்து அவன் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமும் அவன் மாறல அப்படின்னு ஒண்ணுதான். அப்ப வந்து இங்கேருந்து அங்கதன் நினைச்சோம்னா அங்கதன் சொல்றான், ராவணா நீ வந்து ராமர்னா ஏதோ ஒரு சாதாரணவர், அவரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடலாம் நீ அசுரன் அப்படின்னா நினைச்சிடாத. கார்த்தவீரியார்ஜுனனை வதம் பண்ணவர் பரசுராமர், அந்த பரசுராமரையே அடக்கினவர் ராமர். பரசுராமர் ராமாவதாரத்துல இந்த வில்லு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது சிவதனுஷ அவர் எடுத்து காமிச்சவனையே அப்பயே அடங்கிட்டார். அப்பேற்பட்ட கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு காலத்துல ராவணனை ஓட விட்டானான். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் உன்னை ஓட விட்டான், அவனே பரசுராமர் கிட்ட தோத்துட்டான். பரசுராமர் ராமர் கிட்ட தோத்துட்டேருந்தான். அப்ப ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது அந்த இடத்துல அந்த கார்த்தவீரியார்ஜுனத்துடைய கதையும் சொல்லி காட்டுற அங்கிறது. பாத்தேன்னா நீ வச்சுக்காதப்பா, இப்ப கூட ஒன்னும் போல, உன்னை வந்து வதம் பண்ணணும் அப்படின்றதுலாம் ராமருடைய எண்ணம் இல்ல, நீ வா ஒரே ஒரு வாட்டி க்ஷமாப்பண்ண கேட்டுட்டு சீதாதேவி கொடுத்தது அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த இடம் வருது. அந்த மாதிரி அப்படி அப்புறம் கஷ்யபருக்கு மகர்ஷிக்கு இவர் எல்லாத்தையும் தானம் கொடுத்து கடைசியில அந்த கேரள தேசத்திலேயே இருந்து தபஸ் பண்ணி முனிவராக இருந்தேர் அப்படின்றது அவருடைய சரித்திரம். அப்படி அந்த அதர்மம் பண்றவான்றது இப்ப நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு ராஜ்யம் அப்படின்னு வந்தா எந்த ராஜாவை நம்ம ராஜாவா வைக்கிறது அப்படின்றது நம்மளால முடியும். நமக்கு இருக்கிற ஓட்டு இருக்கு இல்லையா, அதனால எப்பயுமே அதர்மம் பண்றவான்னா அவ்வளவு தப்பு. ஏன்னா எந்த பதவியில இருக்கிறவா என்னைக்குமே பெரிய பதவியில இருக்கவா அதர்மமாக இருக்கக்கூடாது. யதா ராஜா ததா பிரஜான்னு அதர்மத்தோடு இருக்கிறவன் நாட்டுக்கு ராஜாவா இருந்தா அந்த நாடே இதுவாகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுனோட இந்த பூமி பாரத்தை நீக்கிறதுக்காகவே இந்த அவதாரம் அவர் ஆவேசாவதாரத்தை எடுத்து பகவான் இருந்தேர் அப்படின்றதுதான் இங்க பரசுராம அவதாரம். அப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த அமங்கலம் அந்த துஷ்டசக்திகளும் போக்கடிக்கட்டும் அப்படி. அடுத்தது ராமாவதாரம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்குமே எல்லாருக்கும் அந்த விஷயத்தை கேட்க கேட்க கேட்க திருப்பி திருப்பி கேட்கலாம் போலதான் இருக்கும். அது ராமாயணம்னா எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை பொறுக்கி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? ராமாவதாரத்துல ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் ஒரு நாலு லைன்ல சொல்லினா எப்படி சொல்ல முடியும்? அவதாரங்கள் எந்த அவதாரத்தையுமே அப்படி சொல்ல முடியாது, அவ்வளவு வர்ணனைகள் இருக்கும். அதுவும் ராமாவதாரம் நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்ன்றது பூர்ணாவதாரங்கள் அப்படின்னு நம்ம பெரியவாழ்லாம் அதை சொல்லியிருக்கா. அப்படி ராமருடைய சரித்திரமே எவ்வளவு, அதுலயுமே நம்ம 14 வருஷம் அந்த இதெல்லாம் தான் நிறைய பார்த்துக்கிறோம். அப்புறம் அவர் 16,000 எத்தனையோ வருஷங்கள் இருந்து ராஜ்யம் பண்ணிருக்கார். அப்ப ஏற்பட்ட ராமருடைய இதை ஒரு விஷயத்துல சொல்லணும்னா அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு தயாசதகத்துல சொல்லும்பொழுது அவருக்கு சுவாமி தேசிகன் கொஞ்சம் சுலபமாயிடுது. ஏன்னா தயாசதகத்துல ராமாயணத்துல மத்தவாளுக்கு பண்ண அந்த கிருப்பையோட நமக்கு என்ன கிருப்பை பண்ணோம் அப்படின்னு வந்தேர். அதனால என்ன பண்ணேர், நமக்கு இன்னைக்கு நமக்கு ராமர் என்ன கிருப்பை பண்ணார் அப்படின்னா சேத்து பந்தனம் பண்ணேர் அப்படின்னு. சேத்துல இன்னைக்கும் நம்ம ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய பாவங்கள்லாம் போறதுனாலையும் அந்த அதை விசேஷமாக எடுத்து சொன்னேன். இப்ப இங்க ராமாவதாரத்தினுடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு அவதார காரணங்களும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ராமாவதாரமே சரணாகதி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டதான். இதுக்கு அபயப்பிரதான சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சில்ற ரகசியத்துல ஒரு ரகசியமாக எழுதியிருக்கேன். அற்புதமா எல்லாருமே காலக்ஷேபம் பண்ண வேண்டிய ஒரு கிரந்தம் அபயப்பிரதான சாரம் அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு அவதாரத்திலயுமே தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவானா அவாளம் அவதாரம் பண்ணுவா, தாயார் மகாலட்சுமி அவதாரம் பண்ணுவா. ஒவ்வொருத்தர் எப்படின்னா பகவான் ஒரு அவதாரம் பண்ணும்போது அவாவாலும் ஒரு ஒரு கேரக்டர் எடுத்துப்பா இல்லையா. அப்ப ராமாயணம் வரும்போது வாலி வாலி சுக்ரீவன்கள்லாம் யாரு, இவாளாம் தேவர்கள் தான், சூரியன் இந்திரன் அப்புறம் வாயு பகவான் தான் ஹனுமார் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவர்கள் தான். அவாளாம் பகவானுக்கு இங்க இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு அந்தந்த அவதாரம் எடுத்துட்டு வரான். அப்ப வேதம் என்ன பண்றது, வேதமும் எப்பேற்பட்ட வேதம் பகவானுடையே இருக்கணும் அப்படின்னு ராமாயணமாக அவதாரம் பண்ணி அப்படின்னு. ராமாயணம்ன்றது சாட்சாத் வேதத்தினுடைய சாரம் தான் அப்படின்னு. வேதத்திலேயே முக்கியமாக சொல்றது என்னன்னா சரணாகதி தான். அந்த சரணாகதியை தான் இங்க ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமா அங்க வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லல. வேதம் மறை மறைச்சிதான் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியதுனால அதுல இருந்து புரிச்சுக்கிறது கஷ்டம்னால இதுல வந்து அந்த அவதாரமே பண்ணி ஒவ்வொரு இடத்திலையும் சரணாகதி சாஸ்திரத்தை எடுத்து காட்டுறேன். அது எந்த சரணாகதி, ராமாயண சரித்திரமே ராமாயண அவதாரமே இதுக்குன்னா தேவர்கள் சரணாகதி பண்றா ராவணன் கிட்ட இருந்து எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அகல்யா சாப விமோச்சனம் அப்படியே எது எடுத்திருந்தாலும் சரணாகதி தர்மம். இந்த காக்காசுர விருத்தாந்தம் எடுத்துக்கோங்க, சுக்ரீவ சரணாகதி, அதுக்கப்புறம் சபரி மோட்சம் ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு எடுத்துனா விபீஷண சரணாகதி, கடைசியா விபீஷண சரணாகதியில தான் முடியுது. பெரியவா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வேதம் வேதத்துக்கு வந்து ரெண்டு பாகம் அப்படிங்கும் போது வேதாந்தம் தான் கடைசி அப்படிங்கிறார். வேதத்துல மொத்தம் பூர்வபாகம் மொத்தம் கர்மகாண்டத்தை சொல்லும், உத்தரகாண்டம் மொத்தம் பகவத் விஷயத்தை சொல்லும்போது அது வேதாந்தமோ அந்த மாதிரி ராமாயணத்துல கடைசி இது விபீஷண சரணாகதி. அப்புறம் ராவண வதத்துக்கு அப்புறம் அவர் ராஜ்யத்துல ராஜாவாயிடுறது இல்லையா பட்டாபிஷேகம், அதனால விபீஷண சரணாகதி இடம் தான் வேதாந்தம் மாதிரி அப்படின்னு. அப்போ அதுல வந்து அவர் சொல்றாரு சர்ம ஸ்லோகத்தை தான் சொல்றாரு. சர்ம ஸ்லோகத்துல வந்து சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சத்தை அபயம் சர்வபூதேபியோ ததாமியமான்னு. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் மகா பாவமே பண்ணியிருந்தாலும் அவன் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சரணாகதி அப்படின்னு வந்தானோ அவனை ரட்சிக்கிறது என்னுடைய விரதம், அதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல எல்லாம் சொல்லிட்டேன் சர்வ தர்மான் பரித்தீச்சு எங்க பண்ணி காமிச்சார் அப்படின்னா எல்லாரும் கேட்பா இல்லையா ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா நீர் மத்தவாளுக்கு உபதேசம் தானா நீர் பண்ணி காமிச்சாரா அப்படின்னு கிருஷ்ணனை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ராமாவதாரத்துல எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு ராமாவதாரத்துல என்ன பண்ணி காமிச்சாரோ அதுதான் அவர் அங்கேயும் சர்ம ஸ்லோகமாக சொல்றாரு. இங்க வந்து ராமாயணத்துல என்னன்னா விரதம், அது என்னுடைய விரதம் பா, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட மகா பாவமே பண்ணியிருந்தாலும் அதை தப்புன்னு உணர்ந்து சரணாகத்தின்னு வந்துட்டான்னா அவனை ரட்சிக்கிறது என்னுடைய விரதம் அப்படிங்கிற அதை கொஞ்சம் பலமாக நீங்க எல்லாம் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல சொல்றது. இங்க வந்து பண்ணவாளுக்கு நான் வந்து கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவேன் என்னுடைய விரதம்ங்கிறேன். என்ன விரதம் அப்படின்னா சுவாவமே அப்படிங்கிற சுவாவம்னா என்ன, நம்ம அதே உதாரணங்கள் பார்த்திருக்கோம். நெருப்புன்னா சுடும், அப்புறம் யமுனா நதி சில்லுண்டுதான் இருக்கும். அப்ப அர்ஜுனன் வந்து ஒரு நிறைய தப்பு பண்ண ஒருத்த வந்து பெருமாள் கிட்ட வந்து சேவிக்கும் போது அவனை காப்பாத்தி நீ நல்லா இருவான்ட்டு, இவ்வளவு பாவம் பண்ணானே இவனை நீ ரட்சிச்சியே கிருஷ்ணா, இது நியாயமா, இவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே அப்படிங்கிற. அப்ப கிருஷ்ணர் சொல்றது, என்னுடைய சுவாவம் பாது, என்ன பண்றது, அவன் தப்ப உணர்ந்து ஒருத்தனை என்கிட்ட வந்தா அவனை நான் ரட்சிக்கிறது என்னுடைய சுவாவம் கிடைக்கிறது. அப்ப அர்ஜுனன் கேக்குறான், அது எப்படி இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டு அப்ப நானும் வந்து உன் காலில் வந்து விழுந்தேன் அப்படின்னு சும்மா சொன்னா அப்படி எப்படி அப்படிங்கிறார். சுவாவம்னு சொல்லி நீ எப்படி விட்டுடலாமா அப்படிங்கும் போது அவர் சொல்ற, நெருப்பு போய் தொடு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் யமுனா நதியை தொடு, நேரு எப்படி இருந்தது, நேரு நெருப்பு சுட்டுது யமுனா நதி சில்லுன்னு இருக்குன்னா, ஏன் அப்படின்னா அது அதனோட சுவாவம் தானே, நெருப்புன்னா சுடதான் செய்யும் அப்படின்னும் போது பகவான் தான் அந்த சரணாகதி பண்ணவாறு ரட்சிக்க தான் செய்யணும், அதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு அந்த இடத்துலயும் அவர் சொல்ற, அதான் என்னுடைய குணம் அப்படின்னு. அப்போ அதுதானே அது முக்கியமான இடம், அதுதான் சுவாமி தேசிய இங்க ஒரே வரியில சொல்ற இந்த ஸ்லோகத்துல முக்கியமாக எப்பேற்பட்ட பாவம்னு சொல்லும் பொழுது, பாராவார பயோ விசோஷன கலா பாரீண கலா நல ஜுவாலாஜ்வால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரம சர்வாவஸ்தசகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணீர் கௌரதி தர்மோ விக்கிரஹவான் அதர்ம விரதின் தன்வீச தன்வீதனஹ அப்படின்னு. எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா, இந்த பிரளயத்துல இந்த பூமியில ஜலம்தான் அதிக பாகம், நம்ம படிச்சிருப்போம் ஜியாகிரபிலையும் பார்த்தோம்னா பூமியில ஜலபாகம் தான் 70%, மற்ற 30% தான் பூமியே அப்படின்னா நம்ம இதுல ஜலந்தான் அதிகம். ஆனா இந்த பூமியிலேயே ஒத்த பொட்டு ஜலம் கூட இல்லாம எல்லா ஜலத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட வத்தடிச்சிட முடியும் அப்படின்னா யாரால முடியும்னா, அது பிரளயாக்னால மட்டும்தான் முடியும். பிரளய காலத்துல ஒரு அக்னி வருதே, அதனாலதான் இது எல்லாத்தையும் பூமி எல்லாத்தையும் சிருஷ்டியில இருக்கிறது எதைத்தையும் அது அழிச்சிடும் இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது பாராவார அந்த சமுத்திரத்துல, சமுத்திரம் பாராவாரன்றது சமுத்திரம், இதுனா இரு கரைகள் உண்டான சமுத்திரங்கள், பயோ அந்த ஜலம் சமுத்திர ஜலம், விசோஷண கலா வத்தடிச்ச செய்ய வத்தடிக்கிறது, ஒரு பொட்டு ஜலம் இல்லாம அதை வத்தடிக்கிறது பயோ விசோஷன கலா யாரால முடியும் அப்படின்னா, கலா அந்த நிபுணம் உண்டு யாருக்குன்னா பாரீன காலா நல அப்படின்னு பிரளய காலத்துல இருக்கிற அந்த அக்னிக்கு தான் உண்டு. அப்பேற்பட்ட அக்னி ஜுவாலா ஜுவால அந்த ஜுவால கூட்டமாக இருக்கிறது காட்டிலும் இன்னும் ஒரு அதிசயமான ஒண்ணு உண்டாம், அதை காட்டிலும் இந்த ஜலத்தெல்லாம் வத்தடிக்கக்கூடிய இன்னும் விசேஷமான ஒண்ணு எதுன்னா விஹாரஹார விசிக்க வியாபார கோரக்கிரம அப்படின்னு, விசிக்க அப்படின்னு பகவான் ராமனுடைய அம்புகள், அந்த அம்புகள்னாலையும் வத்தடிச்சிட முடியும், வியாபார கோரக்கிரம அப்படின்னு அப்பேற்பட்ட கொடுமை கொடுமை அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த எல்லா ஜலத்தையும் வட்டடிக்க வல்லபனானவன், அப்பேற்பட்ட பானங்கள் அம்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறவன், அவருடைய அந்த அம்புகள் போரும் ஒரு பொட்டு ஜலம் இல்லாத பண்ணிட முடியும் அப்படின்னு அப்பேற்பட்ட ராமன் அப்படி சொல்றே, அப்பேற்பட்டவர் இவ்வளவு சொல்லிட்டேரு ஒண்ணு, அவருடைய பானங்களால யார வேணா எதிர்த்துட முடியும் அப்பேற்பட்ட பலசாரின்னு சொன்னேர்னா, இப்ப அடுத்து சொல்றேர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சர்வாவஸ்தகிருத் பிரபன்ன ஜனதாம் சம்ரக்ஷணை கௌரதி, சர்வாவஸ்த எந்த நிலையிலையும் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அழகாதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சபரி வயசான சின்னவாதான் கிடையாது, வயசானவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷன்தான் சரணாகதி பண்ணலாமா இல்ல பட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, எந்த அவஸ்தையில இருந்தாலும் எப்பேற்பட்ட மகா பாவங்கள் பண்ணினாலும், காக்காசுரன் எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணினாலும், யாரா இருந்தாலும் சக்ருத் பிரபன்ன, சக்ருத் பிரபன்ன ஒரு வாட்டி சக்ருத் பிரபன்ன பிரபத்தி பண்ணானும் ஜனதா அப்பேற்பட்ட மக்கள் சேத்தனர்கள், அந்த ஜனதான் இங்க சேத்தனர்கள் யாரா எப்பேற்பட்ட சேத்தனர்கள், அவர் வந்து என்ன கடைசி காலத்துல புல்லு பூ எறும்பு பூச்சி மரம் செடி கொடிக்கெல்லாமே மோட்சத்துக்கு வாரும் அப்படின்னு சொன்னவராச்சு அப்பேற்பட்ட ராமர், அப்பேற்பட்ட சக்ருத் பிரபன்ன எப்பேற்பட்ட அவஸ்தையிலையும் இருக்கவன் ஒரு வாட்டி பிரபத்தி செய்தாலே சம்ரக்ஷணை அவாள சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய கௌவ்ரதி அப்படின்னு, கவ்ரதி அப்படின்னு ஏக விரதம் உடையவன் அப்படின்னு அந்த சர்ம ஸ்லோகத்தை இங்க ஒரே வரியில சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி அப்படின்னு சொல்லிடுற, அப்பேற்பட்ட ராமன் யாருடைய அம்புனாலே இந்த பூமியில இருக்கிற பிரளயாக்னினால கூட அதோட அதிசயமா ஒரு ஜலம் பொட்டு ஜலம் கூட இல்லாத பண்ணிட முடியுமோ அப்பேற்பட்டவன் யார் அப்படின்னா, ஒரு வாட்டியாவது சேத்தனர்கள் யார் ஒருத்தன் எந்த அவஸ்தையில இருந்தாலாட்டு ஒரு வாட்டி சரணாகத்தின்னு வந்தாலோ அப்பேற்பட்டவாள சம்ரக்ஷணம் பண்ணணும்னே வச்சின் இருக்க அவனுடைய விரதம், அப்பேற்பட்ட ஒரே விரதம் கூடிய சாட்சாத் பகவான் தர்மோ விக்கிரகவான், அப்பேற்பட்ட தர்மமே உருவானவன் அப்படின்னா ஒரு பெருமாள் எப்படி இருப்பார் அவருடைய குணங்கள் அப்படின்னா, தர்மமே அந்த தர்மத்துக்காகவே இப்ப திருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம அந்த தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் அப்பேற்பட்ட தர்மமே வடிவான ஸ்ரீ ராமச்சந்திரன் நம்மளுடைய அதர்மங்கள் நம்மளுடைய அதர்மத்தை போக்கவும் விரதிம் தன்வீச தன்வீதனஹா அப்படின்னு ஒப்பில்லாத அந்த வில்லுகள் அந்த வில்லுகளாலே அந்த நாளே நம்மளை எல்லாத்தையும் அதர்மத்தை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போக்கணும் அப்படின்னு இங்க ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் முடிச்சிருக்கார். அப்படின்னா இந்த ராமாயணத்தனையும் சுருக்கமாக ஒரே இடத்துல இவருடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னா சரணாகதி ரக்ஷணத்துக்காகவே அப்படிங்கறத இங்க சொல்றாரு. இத வந்து சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எப்படி ஏற்பட்ட அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுன்னா ராமர் அப்படி இருந்து தான் வந்து பிதிருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியம் அப்படின்னு அம்மா கைகேயி தானே கைகேயி ஒரு வரன் கேட்டான் என்ன அப்படின்னா தன்னுடைய பையனான பரதன் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு ராமர் 14 வருஷம் வனவாசத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு முன்னாள் இவர் என்ன பண்ணி சத்தியம் பண்ணி தசரதர் என்ன சொல்லியிருக்காரு நீ அடுத்த நாள் நீதான் ராஜா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு வார்த்தை கேட்கறான்ல அப்பா கிட்ட அப்ப எனக்கு நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றியே அந்த வாக்கை நீ மீறியே அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லலாம்ல ராமர் நீ வந்து கைகேயிக்கு வரம் கொடுத்த அப்படின்னா என்ன கூடதான் நீ ராஜா வாக்குறன்னு எல்லாரும் முன்னாடியும் எல்லா மக்கள் முன்னாடியும் வாக்கு கொடுத்த இப்ப நீ அதை மீறிய அதுவும் தப்பு தானேன்னு கேட்கலாம்ல அந்த இடத்துல கேட்கலையா. ஏன்னா சூரிய வம்சத்தில் அவர் அவதாரம் பண்றார். ஏன் அப்படின்னா அந்த ராஜாக்கெல்லாம் தன்னுடைய சத்தியத்தை பரிபாலனை பண்றதுக்காக பிராணத்தை வேணாலும் விடுவா ஆனா பொய் சொல்ல மாட்டா அதர்மத்தை என்னைக்குமே பண்ண மாட்டா பிராணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ சொல்ல மீற மாட்டா. அப்பேற்பட்ட அப்பா ஒரு கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவர் இன்னும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அங்க வந்து என்ன சொல்றேன்னா கௌசல்யா அம்மா கிட்ட கூட ராமர் வந்து பாக்கிறதுக்கு வரே தசரதர அப்ப கூட தசரதரால சொல்ல முடியாது இல்லையா போ ராமா காட்டுக்கு போன்னு அவரால் எப்படி சொல்ல முடியும். அவர் கண்ணுல ஜலத்தோட அழுதுட்டு இருக்கார் பாதி மூர்ச்சி ஆயிட்டார் எப்படி சொல்ல முடியும் நீ போ எனக்கு இப்ப சத்தியம்தான் முக்கியம் என் வாக்கு முக்கியம் இது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வம்சத்துல எவனுமே அதர்ம சத்தியத்தை சொல்றது கிடையாது நீ காட்டுக்கு போன்னு அவரால் சொல்ல முடியல. ஆனா அந்த நிலைமைய புரிஞ்சுண்டு அப்ப வந்து நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லல ஏன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு வாட்டி கேட்போம் போயிட்டு வரட்டா ஆத்துல போய் போயிட்டு வரட்டா அப்படின்னா அப்பயாவது இவ வேணாம்னு சொல்றாளா நில்லுன்னு சொல்றாளா வேணாம்ப்பா இன்னைக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாளா அப்படின்னா அந்த இது கூட இல்லாம நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு அப்படின்றது ஏன்னா அப்பயாவது அவர் ஆஹா அந்த சத்தியத்தை கொஞ்சம் காப்பாத்தினோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமே அப்பாக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு அப்பே ஏற்பட்ட அந்த அந்த ராஜ்யத்துல என்னைக்கு நாளைக்கு ராஜான்னா எவ்வளவு சிரிச்சுட்டு இருந்தாரோ காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அதே முகம் எந்த இடத்துலயும் வாடாம ஏன்னா இப்ப கூட என்னன்னா அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாத்ததானே நான் போறேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அப்படி இருக்கிற அப்பேற்பட்ட தர்மோ விக்கிரகவான் அதர்ம வீரத்தின் நம்மளுடைய அதர்மங்களை போக்கடிக்கட்டும் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து இங்க சர்வாவஸ்த இதுல வந்து பாராவார பயோ விசோஷன கலா அப்படின்றதுக்கு நம்ம வந்து இங்க சுவாமி தேசிகன் சொல்ற அந்த பிரளயாக்னினாலதான் ஒரு பொட்டு ஜலம் இல்லாத பண்ண முடியும் அதை அது அது அதுக்கும் மேல யார் பண்ண முடியும் அப்படின்னா ராமருடைய அம்புகள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுமே அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி விபீஷணன் சரணாகதி முடிஞ்ச உடனே இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டி போகணும் சமுத்திரத்துல பெரிய பாலத்தை கட்டணும் அப்படின்னா சேத்து பந்தனம் பண்ணணும் அப்படின்னா பெரிய அலைகள் அடிக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது விபீஷன் அப்பதான் சரணாகதி பண்ணா பெருமாள் ஏத்துட்டேன் அவன் சரணாகதி தர்மம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானே சொல்றான் ராமர் வந்து நீ சரணாகதி பண்ணும் சமுத்திர ராஜா கிட்ட கொஞ்சம் சரணாகதி பண்ணும் அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் அலைகள்லாம் குறைச்சு பேர் அப்படின்னு ராமரும் சரணாகதி பண்ணார். ஆனாலும் அலை குறையறா மாதிரி இல்ல மூணு நாள் அங்கேயே சைனக்கோலத்துல இருந்தார் அப்படின்னு பூமியிலேயே பிறந்தார் படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சைனக்கோலத்துல இருந்ததுனால அங்க ராமர் நம்ம வந்து திருப்புல்லாணியில வந்து ராமர் தர்பசயனம் அப்படின்னு தர்பத்தை போட்டு அங்க இருந்தாராம் அந்த தர்பசயனத்துல ராமர் இருந்தார் அப்படின்றது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்ப வந்து அவர் மூணு நாள் பார்த்தும் அவர் ரொம்ப கோபம் இப்படி ஒரு சரணாகதி பண்ணிட்டு சரணாகதி ரக்ஷணத்தை ஏத்துக்காத ஒருத்தன் இருந்தான்னா அதை விட ஒரு பெரிய அதர்மம் எதுவும் கிடையாது நான் வந்து இப்படி கேட்டிருக்கேனே இவன் ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு இப்ப என்ன பண்றான் பார் அப்படின்னு லக்ஷ்மணா வில்ல எடு சாகரம் சோஷயிஷ்யாமி அப்படிங்கிறார். ஒரு நிமிஷத்துல இந்த சாகரத்தை இவனுக்கு என்ன ஆங்காரம் ஒரு புட்டு ஜலம் இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அம்ப எடுத்த உடனே சமுத்திரராஜன் பயந்து ஓடி வந்து தன் சரணத்துல விழுந்தான் அப்படின்னு. சரணாகதி வீண் போச்சே சரணாகதி பண்ண வீண் போச்சே அப்படின்னா சரணாகதி கூட நம்ம யாருக்கிட்ட பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவங்கிட்ட போய் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுன்னா அவன் என்ன பண்ணுவான் சரணாகதி பண்ணுவான் காலவனா உள்ளரம் பாடி சொல்லித்தான் அவனுக்கு தெரியாதுப்பா தெரியாதவன் எப்படி சொல்லி தருவான் பிச்சைக்காரன் கிட்ட போய் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுனா எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது இல்லையா. சக்தி இல்லாதவங்க கிட்ட சரணாகதி பண்ணக்கூடாது எப்பயுமே. அந்த மோட்ச சரணாகத்தின் யார் யாருக்கிட்டயோ போய் பண்ணக்கூடாது. போயிட்டு இத்தர தேவத்தை கிட்ட எல்லாம் சரணாகதி பண்ணா அவளால மோட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னா அது தெரியாம நீ பண்ண அது ஒன் தப்பு தானே. சாட்சாத் பகவான் வாழ மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அவன் மோட்சத்தையே கொடுக்கும்போது மத்த எத்தனை அவன் கொடுக்கறதுக்கு, அதனால அவர்கிட்டயே தான் சரணாகதி பண்ணணும். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு கூட தெரியல. ஆனா விபீஷணன் சொன்னாங்க ஒரு வார்த்தைக்காக பெருமாள் இந்த நிலையும் காமிச்சு கொடுக்குற. சக்தி இல்லாதவன் யார் யாரையோ கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணக்கூடாது, அது பலிக்காது அப்படின்னு. ஆனா அதே இதுல வந்து இந்த தயாசதகத்திலயும் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கும் போது அப்பாம் பத்யு சத்துண்ண சகனமுனே அப்படின்னு பானத்தை எடுத்தேரே, அப்ப வந்து சமுத்திரராஜன் வந்து சரணாகதி பண்ணா எடுத்த பானத்தை மந்திரத்தை போட்டு உச்சாரணம் பண்ணவன அந்த பானத்தை வந்து அப்படியே விடக்கூடாது. அம்புகளை மந்திரம் சொன்னது சொன்னதுதான், என்ன பண்றதுன்னு அவங்கிட்டே கேட்கிறான். சரணாகதி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் சொல்றானா எதிர்ப்பக்கத்துல என் சத்துருக்கள் மேல போடுனா கடைசியில பாருங்க இவனுக்கு வந்த வாழ்வு இவனை காப்பாத்தி இவனுக்கு போட வேண்டிய அம்புகள் இவனுடைய சத்ரு பக்கம் போச்சு, அவள்லாம் செத்து போயிட்டாலும் அந்த மாதிரி அதனுடைய பலன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த அவரால் வட்டடிக்க முடியும், அதனாலதான் சுவாமி தேசிகன் இதை சொல்றாரு. அதை பண்ணக்கூடியவன் தான், ஏன்னா சமுத்திரராஜனே பயந்து ஓடி வந்து காலில் வந்து விழுந்தா இல்லையா. அந்த அம்பை எடுத்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆகா நம்ம பெரிய தப்பு பண்றோமே, யார்கிட்ட நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஜுவாலா ஜுவால விஹாரஹார விசிக்க வியாபார குரக்கிரமாக அப்படின்னு. இப்ப நம்ம விபீஷண சரணாகதி, சரணாகதியில ராமாயணம் பூர்த்தியாவே சரணாகதியை நம்ம பார்த்தாச்சு. காக்கா சுவாமி தேசியன் எடுத்து காக்கும்போது இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகர எழின்னு சொல்றாரு. ஏன்னா என்ன சரணாகதி எடுத்திருந்தாலும் நமக்கு சரியாகாதான். விபீஷணன் சரணாகதி பண்ணானேன்னா விபீஷணன் எப்படி சொந்த அண்ணா அண்ணாக்கள் எல்லாம் விட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டு பந்துக்கள் எல்லாரும் மனைவி எல்லாரையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவனை ஏத்துன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சத்ரு பக்கமே இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தர்மத்துக்கு பக்கம் தான் நான் நிற்பேன், அண்ணா அண்ணா அதர்மம் பண்ணாலும் அதர்மம் தான் வந்து நின்றவன். ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தேன்னா எப்பேற்பட்ட ஜட்டாயு தன் பிராணம் போகும் ராவணனோட யுத்தம் பண்ண முடியுமான்னு கூட பார்க்காம சீதாதேவியை நான் காப்பாத்துவேன்னு ஒரு ஜட்டாயு வந்து ராவணனோட யுத்தம் பண்ண தப்பிச்சு ஓட வேண்டியது தானே. ஆனாலும் அந்த பிராணமே போனாலும் பரவாயில்ல சீதாதேவியை காப்பாத்துவேன்னு ஒரு பிராணத்தை கொடுத்தேன்னா அவரை ரட்சிச்சதும் அதுக்கப்புறம் அதுல என்ன பெருமாளுக்கு பெருமை. அப்படி ஒவ்வொன்றா சபரி மோட்சம்னா சபரி எத்தனை வருஷமா பகவானுக்காக காத்திருந்தா, நம்மளால ஒரு நாள் ரெண்டு நாள் கூட காத்துட்டு இருக்க முடியாது. நம்ம பாத்துக்கு ஒருத்தர் வரேன்னு ரெண்டு வாட்டி சொல்லிட்டு வரலன்னா இனிமேதையும் அப்படிதாண்டா சொல்லுவான், வரமாட்டானா. 14 வருஷம் முதல் நாள் என்ன பண்ணாலோ எப்படி ஆத்து வாசல்ல கோலம் போட்டு பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ராமர் வருவேனாரோ 14வது வருஷம் அதே ஆசையோட உட்கார்ந்தானா அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா. ஆச்சாரியன் சொன்னார், அவர் ஆச்சாரியன் அவர் குரு சொன்னார் இந்த மாதிரி ராமர் ஒரு நாள் உங்ககிட்ட வருவான்னு, அந்த வாக்கு சத்தியமாகும். அதனால ஒவ்வொரு நாளும் இருந்தா அவளுக்கெல்லாம் கூட என்ன சொல்றதுன்னா காக்காசுரன், காக்காசுரன் எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணலாம். சீதாதேவிக்கு மார்புல போய் குத்திட்டான், பெண்கள் கிட்ட மகா அபச்சாரம். அதுவும் மாதா ஜெகன் மாதா ரத்தம் வர அளவுக்கு கீறிட்டான். அவனை வந்து புல்லாலேயே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார், அங்கேயும் இங்கேயும் போடுறான். இவன் காப்பாத்திடுவான் அவன் காப்பாத்திடுவான் எல்லாரும் சொல்றான், நீ எப்பேற்பட்டவன் கிட்ட அபச்சாரம் பண்ணிருக்க தெரியுமா, நீங்க வந்தா நானும் போயிடுவேன், மரியாதையா இங்கேருந்து போயிடுன்னு ஒவ்வொருத்தர் சொல்ல. பிரம்மா கிட்ட போனா சிவபெருமான் கிட்ட போனா தேவர்கள் கிட்ட போனா எங்கேயும் காரியம் நடக்காம கடைசியில என்ன சொல்றானா போய் பகவான் கிட்டயே போ அப்படிங்கும் பொழுது அங்க போய் பகவான் கிட்ட சாட்சாத் வந்து விழுந்தான். இனிமேல் யாரும் நமக்கு கிடையாது, இவர் ஒருத்தரே தான் நமக்கு சரணம்னு, எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியாது. கால பெருமாள் பக்கம் நீட்டி விழுந்தானாம், தாயார் பக்கத்துல இருந்ததுனால திருப்பி போட்டா. அப்புறம் பகவான் அப்பேற்பட்டவனையும் ரட்சிச்சார். ரட்சிக்கும் போது கூட என்ன பண்ணிருந்தான், திருப்பே காக்கஸ்தைவம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம் அப்படிங்கிற கண்ணை மட்டும் எடுத்துட்டேர் அப்படிங்கிற கண்ணை மட்டும் எடுத்துறையன் மற்ற சரணாகதி பண்ணியிருக்கானே அவனை விட்டுடலாமே அப்படின்னா அப்ப அவனுடைய தப்பு தெரிஞ்சுக்க மாட்டான் இல்லையா. நாளைக்கு இன்னொரு பெண்ணுகிட்ட இதே மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். தப்பு பண்ணிட்டா ஐயோ அவனை விட்டுட்டானே இன்னைக்கு என்ன இருக்கு, எத்தனையோ கேஸ் எத்தனை பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறா, திருப்பி வந்து அதே தான் பண்ணுவார். அந்த தண்டனையை கொடுத்தா இன்னொன்னு ஒருத்தனுக்கும் இனிமேது இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு, நாளை பின்ன இன்னொன்று பெண்கிட்ட தப்பு பண்ணா ஒரு கண்ணு போடுறது அந்த காக்காசுகளுக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி இன்னொன்று தப்ப பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கணும் அப்படின்றதுனால அது ஒரு தண்டனை தான். ஆனா அது என்ன சொல்ற சுகதி தண்டன கத்திங்கிற அது கூட கிருபதான், பகவானுடைய கிருபதான்பா. அந்த தண்டனைகள் எதுக்குன்னா அவனை நல்வழியில கொண்டு வர்றதுக்கு. ஒரு அம்மா வந்து குழந்தைய அடிக்கிறான்னா எதுக்கு, நல்வழியப்படுத்ததான் அப்படின்னு தசாவதாரத்துக்கு தயாசதகத்துக்குதான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இங்க நமக்கு முக்கியம் என்னன்னா அப்பேற்பட்ட இப்ப விபீஷண சரணாகதி எடுத்துப்போம். விபீஷண சரணாகதி ஏன்னா காக்காசுரர் நமக்கு எல்லாம் காக்காசுரன் மாதிரி தான் பகவான் கிட்ட, அப்படிதான் நம்ம சரணாகதி பண்ணணும். ஆனால் விபீஷண சரணாகதி ஏன் எல்லாரும் பெருசா எடுத்துக்கிறான்னா அதுல அவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவ்வளவு அங்கங்களும் சரணாகதி அங்கங்கள் எல்லாத்தையும் நமக்கு விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த விபீஷணனுக்கு எல்லாரும் அவனை சேர்த்துக்காதேன்றான். அப்ப பெருமாள் என்ன பண்ற, இல்ல இல்ல நான் சேர்த்துப்பேன்னு சொல்லாம எல்லார்கிட்டையும் நான் ஏன் அவனை சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் சொல்றேன். அதுதான் இந்த ஒரு வரி. அதுதான் சுவாமி தேசிகன் சர்வாவஸ்த சக்ரித் பிரபன்ன ஜனதாம் சம்ரக்ஷணீர் கௌரதி. அவர் விரதமா வச்சிருக்கேர் அப்படின்றத ஒரு ஊகிச்சோ ஒரு அனுமானத்தினாலேயோ சொல்லல, விபீஷண சரணாகதி வச்சுதான் நீங்க சொல்றாரு. அந்த விபீஷண சரணாகதி வரும்போது விபீஷணன் ராவணன் வந்து இந்த மேதினியை முன்னாடியே நிக்காத அப்படின்னு சீன்னு சொல்லிடுறான்னு அங்கேருந்து திரும்பி நாலு பேரோட சேர்ந்து கதையோட எழுந்து இங்க இந்த பக்கம் வந்துட்டார். சமுத்திரத்தை தாண்டி ராமன் பக்கம் வந்தவுடனே நேர ராமன் கிட்ட போய் அவர் சரணாகதி பண்ணல, ஆகாசத்துல தான் இருக்கே, ஆகாசத்துல ராமரும் அங்க தெரியுறார். ஆனாலும் அங்க இருக்கிற மக்கள் அந்த சுக்ரீவன் அந்த வானரங்கள் எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதுமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படிங்கிற. சர்வலோக சரண்யன்பா, நான் வரலாமான்னா அவெல்லாம் வேணா வேணா நீ வரக்கூடாது, நீ வந்து அசுரன் பக்கத்துல இருந்து இருக்கேன்னு சொல்றா, நீ ராவணன் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன்றா. அவர் சொல்றாரு ராவணன் பக்கத்துல இருந்து இல்ல, ராவணனே வந்தா கூட சர்வலோக சரண்யன் அவன், எனக்கே இல்ல ராவணனே வந்தா கூட அவர் அபயம் கொடுப்பார். அப்பேற்பட்டவர் ராகவாய மகாத்மனே அப்படிங்கிறார். ராகவன்னா சௌலபியத்தை காட்டுறது. அந்த சௌலபியம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகவான் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபன் நித்திய சூரியர்களுக்கும் முக்தர்களுக்குமே ஆனந்த லோகத்துல இருந்து அவளுக்கு கைங்கரித்த கொடுக்கிற பகவான் இந்த பூமியில இவ்வளவு நீச்சமான பூமியில நம்மளோட நம்மளா வந்து நின்று இங்க அவதாரம் பண்ணி நம்மளோட இருக்கான் அப்படின்னா எப்பேற்பட்ட பரம கிருப்பையோட இருக்கணும், எவ்வளவு சௌலபியம் இருக்கணும். அதனால ராகவாய மகாத்மன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பரத்துவத்தை காட்டுறது. எப்பயுமே பரத்துவம் இல்லாத சௌலபியம் அது வேஸ்ட், அதே மாதிரி சௌலபியம் இல்லாத பரத்துவம் வேஸ்ட். ஒரு பெரிய மகான் போய் சொல்லித்தாரும் எனக்கு அப்படின்னா உனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னா அப்ப வேஸ்ட் ஆயிடுறது. ஒண்ணுமே தெரியாது ஆனா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வர, ஆனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒண்ணும் தெரியாதுனாலும் வேஸ்ட். ரெண்டுமே இருக்கணும், நல்ல பரத்துவமும் இருக்கணும் சௌலபியமும் இருக்கும். அது இருக்கணும்னா அதுக்கு சாட்சாத் பகவான் மட்டும்தான். அதுக்கு பெரியவா சுவாமி தேசிகனே அதுக்கு உதாரணம் எடுக்கும்போது என்ன பண்றேன்னா, புல்லுக்கு சௌலபியம் இருக்கான், புல்லு எங்க வேணாலும் புல்லு முளைச்சிடும், கிடைக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அதுக்கு பரத்துவம் கிடையாது, புல்லு தானே அப்படின்னு அதை விற்க கூட முடியாது நம்மளால. தங்கம் விலை உயர்வு ஆனா சௌலபியம் கம்மி, எல்லாராலையும் வாங்கிட முடியாது, தங்கம் வருது கஷ்டம், எவ்வளவோ சொந்தது ஆனா வசத்தியும் இருந்து நம்ம கிட்ட சுலபமாகவும் வருது யார் அப்படின்னா இதுல பரத்துவம் சௌலபியம் இருக்கிறது சாட்சாத் பகவான் அப்படின்றதுனால இதை எடுத்து சொல்றேன். நிவேதயத்து மாம்சிபுரம் என்னையே அவருக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு விபீஷணன் சொல்றேன். அப்ப வந்து எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்றா, ராமர் கிட்ட இவர் சேர்த்துக்க கூடாது, இவர் சத்ரு பட்சத்துல இருந்து வந்திருக்கான், நம்மளை வேவு பார்க்க வந்திருப்பான், இல்ல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராவா, இதெல்லாம் நம்ம விஸ்தாரமா பாக்கணும், அது இன்னொன்னு சமயத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப வந்து கடைசியில என்ன பண்ணா, சுக்ரீவன் அவர் சொல்றார் பகவான் மித்ரபாவேன சம்பிராப்தம் நெத்தஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய சியாத் அப்படின்னு. மித்ர யாரோத்தன் மித்ரன்னு வந்தா கூட சரணாகதின்னு இல்ல, ஒரு மித்ரபாவேன என்னுடைய என்ன மன்னிச்சிருந்து என்கிட்ட வரான் மித்ரபாவேன வந்தா கூட அவன் தோஷமே பண்ணியிருந்தாலும் நான் அவனை சேர்த்துப்பேன்னு சொன்ன உடனே சுக்ரீவன் என்ன பண்றான், நான் அப்படின்னா சரணாகதி நீ அவன் சரணாகதி ஏத்துக்கிறியா, இப்ப நான் ஒரு சரணாகதி பண்றேன், நீர் அவனை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு இவர் ஒரு சரணாகதி பண்ற. இப்ப பகவான் என்ன சொல்ற, சரணாகதி பண்ணா யாருக்கு வேணாலும் நான் ரட்சணை கொடுப்பேன். இப்ப ரெண்டு பேருமே சரணாகதி பண்ணியிருக்கா, ஆனா எதுக்காக சரணாகதி பண்ணிருக்கான்னா, சுக்ரீவன் எதுக்காக சரணாகதி பண்ணிருக்கான், விபீஷணன் சேர்த்துக்க கூடாதுன்னு. விபீஷன் எதுக்காக சரணாகதி பண்ணிருக்கான், என்ன சேர்த்துக்கணும், இப்ப பகவான் என்ன பண்ணுவேன், இது எல்லாருக்குமே வர கேள்வி. நான் வந்து இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன், இன்னொருத்த இவன் கெட்டதா இருக்கணும்னு சொல்லுவான், ரெண்டு பேரும் பெருமாள் கோயில போய் வேண்டிக்கிறான், அப்ப எது பெருமாள் பண்ணுவேன், ரெண்டுமே சரணாகதி தானே. அப்படிங்கும் பொழுது அப்ப பெருமாள் வந்து சுக்ரீவனையே கேட்கிறாரு, ஏன்பா நீ சரி நீ சரணாகதி பண்ண, விபீஷணனை சேர்த்துக்க கூடாது, நீ என்ன காரணத்தினால சொல்ற அப்படிங்கிறார். அப்ப அவன் சொல்றான், உன் நம்ம இடத்துல வந்து ராவணன் மூலமாக ஏதாவது உனக்கு ஏதாவது நடந்துருமோ, உன்னை தூங்கும் போது உன்னை கொலை பண்ணிடுவான், இல்ல லக்ஷ்மணரையும் சேர்த்து கொலை பண்ணிடுவான், சாப்பிடும்போது விஷத்தை வச்சிருவான், எது வேணா பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறான். அப்போ பகவான் ஒரு வார்த்தை சொல்றாரு சுக்ரீவனை பார்த்து, என்னடாச்சி அப்படின்லாம் சொல்லாம அவ பெருமாள் சொல்ற, பரதன் போல ஒரு தம்பி கிடையாது, யாரு எல்லாருக்குமே எல்லாமே அமையாது, பரதன் போல ஒரு தம்பி வேற யாருக்குமே அமையாது, எனக்கு அமைஞ்சா மாதிரி எங்க அப்பாவுக்கு ராமர் போல ஒரு பிள்ளை, எல்லாருக்குமே நல்ல பெரியவா பையன் இருந்தா கூட ராமர் போல ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஒரு மித்ரன் ஒரு சக்ரித், சக்ரித் அப்படின்னா சுக்ரீவனை போல எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது, அவரும் வேற யாருக்குமே கிடைக்காது, சுக்ரீவன் போல ஒரு மித்ரன் வேற யாருக்குமே கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. இது மூணு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பரதன் ஏன் அப்படின்னா, பரதன் வந்து லக்ஷ்மணராவது ராமரோட காட்டுக்கே வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ராஜ்யத்து சரி, ராஜ்யத்து பெருமாள் பாத்துக்கோன்னு சொன்னதுனால சரி நான் இருக்கேன், ஆனா அயோத்தியால நான் போமாட்டேன், நகரத்துக்கு நான் போமாட்டேன். நீர் எப்படி கஷ்டப்படுறோ அதே மாதிரிதான், அதே மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுண்டு கீழேதான் உக்காண்டு காட்டில என்ன வசிக்கமோ அதை தான் சாப்பிட்டு பாதுகைய பட்டாபிஷேகம் பண்ணி நான் வந்து நகரத்துலதான் இதுல இருக்க மாட்டேன், நான் பக்கத்துல இருந்துதான் நான் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணுவேன். ராமர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு இருக்காரோ அவரும் அங்க உட்காந்து அதே கஷ்டப்பட்டு ராஜ்யத்துக்கு ஒரு நிமிஷம் ஆசைப்படல, சரி 14 வருஷம் நம்ம பாத்துக்கலாமே, இது வரைக்கும் நமக்கும் ஒரு கிடைச்ச சான்ஸ் தானே அப்படின்றது அவர் யோசிக்கவே இல்லை. ராமர் என்ன கஷ்டப்பட்டுதோ அதே மாதிரிதான் இருந்தது. அதே மாதிரி புத்திரனா இப்ப நான் சொல்லிட்டேன் எப்படி தசரத்திற்கு அப்பேற்பட்ட புத்திரன். அப்போ பரதன் அப்படின்னா இங்க வந்து சுக்ரீவனை போல அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, சுக்ரீவனுக்கு வந்து அப்ப கூட விபீஷணன் மேல பயம் இல்ல, தனக்கு எதுவும் ஆயிடும்னு அவனுக்கு கவலை இல்ல. விபீஷணன் ஏன் சேர்த்துக்காதுன்னா, ராமருக்கு ஏதாவது ஆயிடும்னு கவலைப்படுறான். ஏன்னா இந்த ராமர் தானே வாலிய வதம் பண்ணி என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, எப்படியாவது இவருக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டான். அதுக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமோ அப்படின்ற பயத்துலதானே சொல்றான், நீ என் மேல இருக்கிற பயத்துலதான்ப்பா சொல்ற அப்படின்னு அங்குல்ய கிரேன என்ன யாருமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அங்க ராமர் வந்து சொல்றாரு. நான் என்னுள்ள நான் நினைச்ச ஒரு விரல் நுனினால எப்பேற்பட்டவான் பிசாச்சாரான் தானவான் யக்ஷான் அப்படின்னு யார் ராட்சசர்கள் யாரையா இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு விரலால கொண்டுடுவேன், நீ கவலையப்படாத அப்படிங்கிறது. அப்போ அந்த தைரியம் வருது. அப்போ என்னன்னா, இவனுடைய சரணாகதி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டருக்கு வந்து டாக்டர் எனக்கு வியாதி இருக்குன்னா என்ன என்ன எப்படியாவது காப்பாத்துறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வியாதியே இல்ல, அவனே நினைச்சுட்டான் வியாதி இருக்குன்னு. அவன் போய் டாக்டர் டாக்டர் என்ன எப்படியாவது சரணாகதி பண்றேன் காப்பாத்துன்னு காலை விழுந்தான். டாக்டர் என்னதான் பண்ண முடியும், சும்மா எடுத்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியுமா, அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ஒண்ணு இல்லடா கவலைப்படாதரா அப்படின்னு ஒரு சின்ன மாத்திரை சும்மா போட்டு போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவேன் இல்லையா. அதனால இவனுடைய சரணாகதி வந்து எதுக்குன்னா, பயத்தினால வந்தது இவனுக்கு ஒரு பயம், அது தப்பான ஒரு பயம். இவனா அதை நினைச்சின்றதுனால அதை அவனுக்கு புரிய வச்சு இவனுடைய சரணாகதியோட விபீஷண சரணாகதி தான் முக்கியம் அப்படின்னு விபீஷண தன் பக்கத்துல சேர்த்துக்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், சகிருதேவ பிரபன்னாய உருவாட்டி பிரபத்தி பண்ணா கூட தவாஸ்மீதி யாச்சத்தை, யார் வந்து என்கிட்ட யாச்சகம் கேட்கிறானோ அபயம் சர்வபூதேபியோ அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன். சர்வபூதேபியோ அப்படின்னா சர்வஜீவர்கள், யாரா இருந்தாலும் மனுஷனே கிடையாது, மிருகமா இருந்தாலும் சரி யார் பசு பக்ஷி எதுவா இருந்தாலும் சரி, ததாமியத விரதம் மமா, அவளுக்கு நான் அபயம் கொடுக்கிறது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு இது சொல்றாரு. இதெல்லாம் அபயப்பிரதான சாரத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த தான் இந்த ஸ்லோகத்துல அப்படியே சுவாமி தேசிகன் இதை எடுத்து சர்வாவஸ்த சகிருத்ரபன்ன ஜனதாம் சம்ரக்ஷணேர் கௌரதி அப்படின்னு ஒரே வரியில நமக்கு கொடுக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் அது ஒரு கதையை ராமர் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட. ஒரு சொல்லும் பொழுது அற்புதமா சொல்றாரு, ஒரு பக்ஷி அந்த இதெல்லாம் கபோத விருத்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு வரும், அதை விட அதனுடைய பாவனை தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேடுவன் வந்து காட்டுக்கு போனான், காட்டுக்கு போனவுடனே ராத்திரி அதனுடைய ஜோடி புறால ஒரு புறாவை அடிச்சிட்டான், இன்னொன்னு புறா மரத்து மேல இருக்கு. ஒரு பெரிய மழை, அந்த மழையில வந்து அவன் தப்பிக்கிறதுக்காக அந்த மரம் கீழே வந்து நின்றான். எந்த மரத்து கீழே வந்து நின்றான், இவன் அடிச்ச ஜோடி புறா இன்னொன்னு ஒரு புறா மேல இருக்கு அதனோட கீழே வந்தான். அங்க வந்து வனதேவத்தையை பார்த்து அவன் வேண்டிக்கிறான், ஆஹா இன்னைக்கு ராத்திரி நான் திருப்பி போவானான்னு தெரியல, இப்ப ஏற்பட்ட காத்து வீசுறது மழை என்ன எப்படியாவது ரட்சின்னு சரணாகதி வனதேவத்தைக்கு தான் பண்றான், அந்த மரத்துக்கோ அந்த பட்சிக்கோ பண்ணல. ஆனா அந்த பக்ஷி என்ன பண்ணிட்டானா, இந்த அடிப்பட்ட புறா கீழே இருந்து பார்த்து சொல்றதான், நம்ம ஆட்டுக்கு வந்திருக்கான் அதனால நீ அவனை எதுவும் பண்ணாத, அவனுக்கு ஏதாவது குடுன்னு, அவன் பசியில இருக்கான்னு ஆகாரம் போடுறதான், அதுக்காக சித் முதல்ல வந்து அவன் குளிர்ல இருக்கான்னு கட்டையை ஒண்ணுன்னா கீழே போட்டு ராத்திரியில அங்கு போக முடியும், 6 மணி மேல போட்டுனா பக்ஷிகள் வெளில போக முடியாது, அதனால அந்த மரத்துல இருந்தே இருக்கிற கட்டைகள்லாம் போட்டு வெறுப்பேத்திட்டான், வெறுப்பேத்தி அவனுக்கு பசிக்கிறதுனால தன்னுடைய உயிரியே கொடுத்துதான். இது ஒரு சரித்திரம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்காத, அது கூட சுவாமி தேசிகன் அர்த்தம் சொல்லியிருக்கேன், அது கஜேந்திரனை போல அது முன்காலத்துல அது பெரிய பாக்கியம் பண்ண புறா, அதுக்கு விஷயம் சரணாகதி தர்மம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் சுவாமி தேசிகன் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து விஸ்தாரமா காட்டு. ஆனா இங்க ராமன் என்ன சொல்றாருன்னா, அந்த புறா கிட்ட அவன் சரணாகதி பண்ணல, ஆனா விபீஷணனும் எங்கிட்டயே நேர வந்து சரணாகதி பண்றான், உங்க மூலமா வந்து சரணாகதி பண்றான். அந்த புறாவுக்கு வேடுவன் வந்து வேண்டியவன் எல்லாம் கிடையாது, மகா சத்ரு, ஏன்னா என்னைக்குமே புறாவும் வேடுவனும் சத்ரு தானே, அது இல்லாம தன்னுடைய ஜோடி புறாவே அடிச்சிருக்கான். இங்க வந்ததோ ராவணன் கூட கிடையாது, வந்தது யார், ராவணன் கூட கிடையாது. ராவணன் வந்து எங்க சீதாதேவி அவன் வந்தா கூட நீங்க எல்லாம் சொல்லலாம், நான் கூட ஏத்துக்கலாம் சீதாதேவி எடுத்து போயிட்டானே அப்படின்னு. வந்ததோ அவன் தம்பி, அவனுக்கு நல்லது சொல்லிட்டு தான் வந்திருக்கான், அவன் கேட்கல இந்த பக்கம் வந்திருக்கான். நம்ம வந்து உயிர் தியாகம் பண்ண போறோமா, அந்த புறா மாதிரி நம்ம வந்து பசிக்கிறதுன்னு உயிர்லாம் தியாகம் பண்ண போறதில்ல, வந்தவன நம்ம பக்கத்துல சேர்த்துக்கணும். அப்ப ஒரு புறா பண்ணது கூட நான் பண்ணலன்னா நான் எல்லாம் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஆச்சரியமா சொல்றாரு. அது ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆச்சாரியன் அவருடைய கடைசி காலத்துல வந்து அப்படியே கண்ட ஒரே அழுதுண்டாராம். சிஷ்யாலாம் கேட்டா என்ன சுவாமி அழறா அப்படின்னா, இல்ல ஆனந்த கண்ணீர் அப்படின்னாராம். ஆனந்த கண்ணீரா என்ன அப்படின்னா, ஒரு புறா பண்ணது கூட என்னால பண்ண முடியலையேன்னு ஒரு ராமபிரான் நினைச்சானா நமக்கெல்லாம் என்ன கவலைப்பா, யாருக்குமே கவலை இல்ல, எல்லாம் சந்தோஷமா அவரை நினைச்சிட்டு இருங்கோ அப்படின்னு சரணாகதி பண்ணி அவரை நினைச்சுன்னு சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு அப்படி பல விருத்தாந்தங்களை அதுல எடுத்து சொல்றாரு. அதுதான் என்னுடைய விருத்தா, ஒரு புறா பண்ணதை கூட என்னால பண்ண முடியல, அது பொய்யாவே இருக்கட்டும், அது என்னவோ இருக்கட்டும், அது நான் அதுக்கு சமமா கூட என்ன, இப்ப நான் விபீஷணன் சேர்த்துக்கிறதுனால நான் புறாவாயிட முடியுமா, ஆக முடியாது. ஏன்னா அது அவனுடைய நேர் சத்துரு, விபீஷணனுடைய நேர் சத்துரு கிடையாது. விபீஷணன் நேரம் என்கிட்ட சரணாகதி பண்ணான், அந்த புறாக்கு அவன் சரணாகதி பண்ணலாம், அவன் வேற வனதேவதை கிட்ட சரணாகதி பண்ணான். அவன் பசிக்கு நான் உயிரை எதுவுமே கொடுக்கல, ஆனாலும் இப்ப கூட சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னா எப்படின்னு ஒண்ணு அவள் எல்லாம் மனசு மாறினா அப்படின்றது அந்த விரதம் அப்படின்னு கடைசியில அந்த சர்ம ஸ்லோகத்தை சொல்லி முடிகிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திர பிரபு சரணாகத ரட்சகன், சரணாகத்தையே நமக்கு காட்ட அவர் இருந்து நமக்கு காமிச்ச ஒரு பெருமாள். அப்பேற்பட்டவர் நம்மளுடைய அதர்மங்கள் எல்லாம் நீக்கி நமக்கும் இதுவா இருக்கணும், நம்ம எல்லாரும் அவனுக்கு சரணாகதி பண்ணணும். ஆச்சாரியன் மூலமாகத்தான் ஏன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நேர விபீஷணன் போன உடனே ராமர் கிட்ட போய் சரணாகதி பண்ணல, அங்க போய் இங்க இருக்கிற வானரர்கள் மூலமா சரணாகதி பண்றார். அதுக்குதான் வரதத்ரயம் அப்படின்னு மைசூர்ல இருந்தா, நம்ம எல்லாம் இந்த குரூப்ல நிறைய பேர் மைசூர்ல இருக்கா. வரதத்ரயத்துல வந்து அதுல ஒரு சுவாமி வரதாச்சார சுவாமி வந்து சாய்ச்சியார். ஆச்சரியமா இருக்கும், ஏன் வந்து ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாமரை சூரியன் பரமாத்மான்னு வச்சிருந்தா, ஒரு தாமரை ஜீவாத்மானா, தாமரை வந்து வெளியில இருந்ததுன்னா சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அது பொசுங்கிடும், அதே ஜலத்துல இருந்ததுன்னா சூரிய கிரணங்கள் பட்டு அது மலரும். ஏன்னா ஒரு ஜீவாத்மா நம்ம எல்லாம் பல பாவங்கள் பண்ணிருக்கோம், ஆச்சாரியின் மூலமா போகாம நம்ம நேர போனோம்னா அந்த பெருமாளுடைய இதை நம்மளால தட்டிக்க முடியாது, பொசுக்கிடுவார். ஆனா ஆச்சாரியன் ஒரு அந்த ஜலத்துல நம்ம ஜீவாத்மா இருந்தாருன்னா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு. அதே மாதிரி கைப்பிடித்தா போலே அப்படிங்கிறார். எப்பயுமே ஒருத்தனை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரணாகதி பண்றேன்னு நீர் என்ன சேர்த்துக்கணும்னு போது ஒருத்தனை கையை பிடிச்சி கேட்கக்கூடாது. பகவான கிட்ட கேட்கறது எப்படின்னா பகவானுடைய கையை பிடிச்சி கேட்கற மாதிரியா, பகவான கையை பிடிச்சி கேட்டா என்ன சொல்லுவா, ஏய் யாரா நீ, யாரோ ஒருத்தன் நிறைய தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் கிட்ட போறோம் கையை பிடிச்சா யாரா நீ, என் கையை பிடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஐட்டியா அப்படின்னு. அதே எவ்வளவு கோவக்காரனா இருந்தாலும் காலில் போய் விழுந்தான் வச்சுக்கோங்களேன், என்னடா என்னடா என்னாச்சு என்னாச்சு காலில் எல்லாம் விழுதா, எந்திரா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னுவா. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர் நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போதே சட்டகோபந்தன் சட்டாரின்னு நம்ம ஆழ்வார், ஆழ்வார்கள் ஆச்சாரியர் தான் பகவானுடைய திருவடி. அந்த திருவடியை தான் நம்ம பிடிச்சுக்கணுமே தவிர பகவானையே நேர போய் நான் சரணாகதி பண்ணேன்னா அவர் கையை பிடிக்கிற மாதிரியா, ஏன்டா என் கையை பிடிச்சேன். அதே சரணத்துல போய் விழுந்தா யாரா இருந்தாலும் ரட்சிப்பேர் அப்படின்னு வேறாம். அப்படியே ஆச்சாரியன் மூலமாக பண்ணணும் அப்படின்றது இந்த சரணாகதி தர்மத்தை காட்டியது ராமாவதாரம். கடைசியா ஒரு வாட்டி ஸ்லோகத்தை சொல்லி, பாராவார பயோ விசோஷண கலா பாரீண காலானல ஜுவாலா ஜுவால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்ரம சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதாம் சம்ரக்ஷணைர் கௌரதி தர்மோ விக்கிரஹவான் அதர்ம விரதின் தன்வீச தன்வீதனஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.